கருட பஞ்சாசத்தை சுவாமி தேசிகனுக்கு அவருடைய ஆச்சாரியரும் மாமாவுமான அப்பிள்ளார் கருட மந்திரத்தை உபதேசித்தார். திருவைந்தரபுரத்தில் ஔஷதாத்ரி சிகரத்தில் கருட மந்திரத்தை ஆவர்த்தி செய்து சுவாமி தேசிகன் கருத்மானை பிரத்யக்ஷீகரித்தார். வைரதேஜன் விஷயமான இந்த ஸ்தோத்திரம் 52 ஸ்லோகங்களை கொண்டது. இதனை பரவியூக வர்ணகா, அமிர்தாகரண வர்ணகா, நாகதமன வர்ணகா, பரிஷ்கார வர்ணகா, அத்புத வர்ணகா என்று 5 பகுதிகளாக வகுத்துள்ளனர் சான்றோர். சுவாமி தேசிகனுக்கு மிகவும் விருப்பமுள்ளதும் ஸ்ரக்தரா துக்தராசிகி என்று கொண்டாடப்பட்டதுமான ஸ்ரக்தரா விருத்தத்தில் அதி கம்பீரமாக அமைந்துள்ளது இந்த ஸ்தோத்திரம். முதல் ஸ்லோகத்தில் கருட பஞ்சாட்சரி மகாமந்திரத்தை உள்ளடக்கி அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். முதலாவதான பரவியூக வர்ணனத்தில் 8 ஸ்லோகங்கள் உள்ளன. ஸ்ரீ பாஞ்சராத்திரத்தைச் சேர்ந்த சாத்திர சம்ஹிதை முதலானவைகளில் வைணதேயனுடைய வைபவம் விரிவாக கூறப்பட்டுள்ளது. எம்பெருமானுக்குப் போல இவருக்கும் பரம் வியூகம் முதலிய 5 நிலைகள் உண்டு. பிராணன் அபானன் முதலிய 5 வகை வாயுக்களுக்கும் சத்தியன் முதலான 5 திருநாமங்களோடு அவன் அதிபதியாய் உள்ளான். சுபர்ணோதிகருத்மான என்ற வேத மந்திரமும் இவனை வேதஸ்வரூபனாகவே வர்ணிக்கிறது. பாலி நீர்மை, சம்பு நீர்மை, பாசியின் பசும்புறம் போல நீர்மை, நீல நீர்மை என்று திருமைசக்கிரான் அருளி செய்தபடியே யுகங்களுக்கு ஏற்ப எம்பெருமானின் நிறம் மாறுபட்டிருக்கும். ஆனால் கருத்மானுடைய திருமேனியில் வாய், தோள்கள், தொடைகள், திருவடிகள் இவற்றிலே இந்த 4 நிறங்களையும் ஒருங்கே காணலாம்படி இருக்கும். கருத்மானுடைய தாயான வினத்தை தன் சக்கலத்தியான கத்ருவுக்கு அடிமைப்பட்டிருந்தாள். அவளை மீட்க தேவலோகத்திலிருந்து கருடன் அமுதத்தை கொண்டு வந்த செய்தியை கூறுகிறது அமுதாகரண வர்ணகம் என்ற பகுதி. இப்பகுதி 17 ஸ்லோகங்களை கொண்டது. சொர்க்கத்தில் கட்டுக்காவலுடன் வைத்திருந்தார்கள் அமிர்தத்தை. இந்திரனையும் மற்ற தேவர்களையும் வென்று அமிர்தத்தை கொண்டு வந்த வரலாறு விறுவிறுப்பான நடையில் பேசப்படுகிறது. 3வது பகுதியான நாகதமனக வர்ணனத்தில் அமிர்தத்தை கொண்டு வந்த வைணதேயன் நாகங்களுடன் போரிட்டு அவைகளை எவ்வாறு வென்றார் என்பதை கூறுகிறார். இப்பகுதி 10 ஸ்லோகங்களை கொண்டது. போரின் வர்ணனையில் கவியின் கற்பனையும் கவித்திறனும் விளிர்கின்றன. 10 ஸ்லோகங்களை கொண்ட 4வது பகுதி கருடனுடைய கோலத்தை வர்ணிக்கிறது. அனந்தன் முதலிய 8 நாகங்களை கருடன் தன் அங்கங்களில் ஆபரணங்களாக அணிந்துள்ளதை கூறுகிறது. கடைசியான அற்புத வர்ணனத்தில் கருடனின் அற்புத செயல்கள் கூறப்படுகின்றன. எம்பெருமானுக்கு மேல்கட்டி விதானமாகவும், ஆலவட்டம் விசிறியாகவும், வெற்றி கொடியாகவும், உற்ற நண்பனாகவும், போரில் வெற்றி தரும் தேராகவும், ஏவல் செய்யும் தாசனாகவும், அசுரர்களை கொன்றொழிப்பதில் உதவியாளனாகவும் இருக்கிறார் கருடன். இலங்கையில் யுத்தம் நடக்கையில் நாகபாசத்தால் கட்டுண்ட ராமபிரானை பாசத்திலிருந்து விடுவித்து அதனால் அவனுடைய அணைப்பை பெற்றான் வைணதேயன். பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரமனின் மகுடத்தை கருத்மான் எடுத்து வரும்போது கண்ணனுக்கு அக்கிரீடத்தை சூட்டி மகிழ்ந்தான் என்ற இத்திகாச புராண வரலாறுகளும் கூறப்படுகின்றன. வினதையின் புதல்வனான கருடனை மகிழ்விக்க அவனது ஆணையை திறமேற்கொண்டு கவிதார்க்கிக சிம்மம் எனப்படும் வெங்கடேசன் இயற்றிய 52 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்திப்பவர்கள் பாம்பு, வியாதி, தெய்வக்குற்றம் முதலிய பீடைகளிலிருந்து விடுபட்டு கருடனைப் போன்று இருப்பர் என்று பயன் கூறி முடிக்கிறார்.